உயிரையும் கொடுப்பே. உன்னை நான் பிரிந்தா உனக்கு முன் இறப்பே. கண்மணியே கண்மணியே வழித்துணை நான் இருக்க உனக்கு நாயிருப்பேன். உயிரையும் கொடுப்பேன். உன்னை நான் பிரிந்தா உனக்கு முன் இறப்பேன். கண்களாங்கும் கண்மணி காதலில் நெஞ்சந்தான் தாங்கிடுமா? கல்லறை மீதுதான் பூத்த பூக்கள் என்றத மண்டத்து பூச்சிகள் பார்த்திடுமா? மின்சார கம்பிகள் மீதும் மைனாக்கள் கூடுகட்டு நம் காதல் தடைகள் தாண்டும். வளையாமல் நதிகள் இல்லை, வலிக்காமல் வாழ்க்கை இல்லை, வரும் காலம் காயம் மாற்றும். நில ஒளியே மட்டும் நம்பி இலையெல்லாம் வாழ்வதில்லை, மின்னினியும் மொழி கொடுக்கும். தாயையும் தாண்டி வருடாய் தோழிய இரண்டுமாய் என்றுமே நான் இருப்பேன். தோளிலே நீயுமே தாயும் போது எதிர்வரும் துயரங்க அனைத்தையும் நான் எதிர்ப்பேன். வெந்நீரில் நீ குளிப்பேன், விறகாகி தீ குளிப்பேன், உதிரத்தில் உன்னை கலப்பேன். விழிமூடும் போதும் உன்னை பிரியாமல் நான் இருப்பேன். கனவுக்குள் சாவல் இருப்பேன். நான் என்றால் நானே இல்லை, நீதானே நானாய் நான் உனக்கேனாயிருப்பேன். உயிரையும் கொடுப்பேன். உன்னை நான் பிரிந்தா உனக்கு முன் இறப்பேன். கண்மணியே கண்மணியே Thank you.